गुरुभ्यो नमः शुक्लाम्बरधनं देवं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाध्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः दोर्भिर्युक्ता च दुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन्सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशवक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोसलिलं सलीलं यशोगवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्जनाद्रिकमणीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवरा तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भो निधिसङ्गता श्रीमद्रामायणी गङ्गा पुनातिभुवनत्रयम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् जानकीकान्तस्मरणम् जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி பகவான் எழுதின ராமாயணம். அந்த ராமாயணத்துல பாலகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவருடைய முதல்ல நாரதர் கேட்கிறார். நாரதர் வந்து உபதேசம் பண்றார் வால்மீகி முனிவருக்கு. இப்படியாக்கம் பூர்ணமான ராமச்சரித்திரம் முதல் அத்தியாயத்திலே பார்த்தோம். மேலும் இது வந்து இயற்றணம் அப்படிங்கிற ஒரு உள்ளேந்து ஒரு கூப்பிடலால அவர் இயற்றினார் வால்மீகி முனிவர். அப்படி ராமச்சரித்திரத்தை அழகா சொல்லிட்டு வந்தார். அந்த சின்ன பருவம் உள்ள 12 வயசு ஆகிறது விஸ்வாமித்ர முனிவருடைய யாகத்துக்கு சம்ரக்ஷணமாக இவ ராமலட்சுமணர்கள் கம்பீரமா போனார்கள். அங்கேருந்து ஒவ்வொரு இடத்தினுடைய மகிமை சரித்திரத்தை பத்தி விஸ்தாரமா விஸ்வாமித்ர முனிவர் சொல்ல, மேலும் உபதேசங்கள் எல்லாம் பண்ண, அஸ்திர வித்தியைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, விஸ்வாமித்ரரும் அதாவது ராமருக்கு ரெண்டு குரு, முதல்ல வசிஷ்டர், அவருடைய குலகுரு அப்படிங்கறது வசிஷ்டர் தான். இப்ப வந்து விஸ்வாமித்ர முனிவர் தேர்ந்து உபதேசம் வாங்கின்றதுனாலேயே வழிகாட்டி ஆனதுனாலையும் விஸ்வாமித்ர முனிவரும் இப்ப குரு ஆயிட்டார் ஸ்ரீராமருக்கு லக்ஷ்மணருக்கும். இப்படி அந்த குரு கூடயே சஞ்சாரம் பண்ணின்னு இருந்த ஸ்ரீராம லக்ஷ்மணர் அப்படி கட்டின்ற விட்டத்தை தனுசை பத்தி கேள்விப்பட்டார். யாரோட தனுசு? சாட்சாத் பரமசிவனுடைய தனுசு. அந்த தனுசு இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில இருக்கு. அவ பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்கணும் அப்படின்னு. ஜனக மகாராஜாவுடைய யாகம் நடந்துட்டு இருக்கு, அந்த யாகத்திலையும் கலந்துண்டு திருப்பி நம்ம அயோத்தியாவுக்கு போறோம் அப்படின்னு குரு சொல்றதையும் ஸ்ரீராமருக்கு ரொம்ப சந்தோஷம் ராமலட்சுமணர்களுக்கு. அப்படி அவ அந்த கரை நதியை கடந்து ஜனக மகாராஜாவுடைய யாகத்தினுடைய சந்நிதியில எத்தரா, அங்கே எத்தி ஜனக மகாராஜாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி உபசாரம் எல்லாம் வாங்கிட்டு ஸ்ரீ ராமலட்சுமணர் சகிதமா விஸ்வாமித்ர முனிவருடைய பிரபாவத்தை சொல்றார் மகர்ஷி. விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்டவர்னா ஒரு க்ஷத்திரியர் ஆக பிறந்து கிட்டத்தட்ட பல பல தபஸ் பண்ணி 40,000 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே, அத்தனையும் வருஷம் தபஸ் பண்ணி பல பல விக்னங்கள் வந்து அந்த விக்னங்கள் எல்லாம் தீர்த்து அவருக்கு பிராமணியத்துவம் அடைஞ்சுது. ரிஷிவரியன் போய் பிராமணியத்துவம் அடைஞ்சது விஸ்வாமித்ர முனிவருக்கு. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம் சொல்லி ஸ்ரீராமர் அப்படியே புரித்து போகிறார். ஆஹா, இப்பேற்பட்ட முனிவரா அப்படின்னு எல்லாரும். விஸ்வாமித்ர முனிவர் எப்படின்னா 1000 சூரியன் மேல எழுந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி மாதிரி உதிச்சிருந்தாராம் விஸ்வாமித்ர முனிவர். அப்படி சமாதானமாய் அது கழிஞ்சு தனுசை தனுர்பங்கத்தை பார்த்தோம் இல்லவா, ராமர் வந்து அப்பேற்பட்ட தனுசனுடைய சரித்திரம் சொல்லி அந்த தனுசை எப்படி ராமர் வந்து பங்கம் பண்றார் அப்படிங்கறது, ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஒரு புஷ்பம் பறிக்கிற மாதிரி அந்த தனுசை எடுத்து ரெண்டு துண்டாக்கி விட்டார் ஸ்ரீராமர். அப்படி தனுசை பங்கம் பண்றவா, தனுசை எடுத்து அசைக்கிறவாளுக்கு என்னுடைய புத்திரியான சீதாதேவி. சீதாதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா பூமாதேவியே தந்தவள். பூமாதேவி தான் அம்மா, சரியா பார்த்தா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் தான் சீதாதேவி. அந்த சீதாதேவி ஒரு அற்புதமான, அதுவும் பிராணனுக்கும் மேல்பட்டதான ஒரு புத்திரி இந்த ஜனக மகாராஜாக்கு. அப்பேற்பட்ட ஜனக மகாராஜா இந்த சீதாதேவியை நான் கொடுக்கறதா இருந்தா பராக்கிரமசாலிக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜை எடுத்திருந்தார். ராமருடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்து பூரித்து போய் நிச்சயமா என்னுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றி தரணும் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர். ஏன்னா ராமர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன, அவ குரு தானே எல்லாரும். அந்த காலத்துல எல்லாம் குரு அவாதான் வழிகாட்டியா இருக்கா, இது க்ஷேமமா இல்லையான்னு அவளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியறத விட. அதனால விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறத, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தரணும், நீங்கள் அனுகூலமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய படர்கள் எல்லாம் அனுப்பி வைத்து அயோத்தியால போய் ஸ்ரீ தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்றார், தெரிவிக்கிறார் அவர்கள் தூதர்கள். இப்படி ராமர் வந்து தன்னுடைய வீரியத்தை காட்டி வீரசுல்கத்தினாலேயே சீதாதேவியை அடைஞ்சோட்டா அப்படிங்கிற மாதிரி சீதாதேவிக்கும் ராமருக்கும் ஊர்மிளா லட்சுமணனுக்கும் விவாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னதும் ஆஹா, இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வசிஷ்டரும் அப்படி ஒப்புக்கொண்டார், விஸ்வாமித்ர முனிவரும் ஒப்புக்கொண்டாருன்னு சொன்னதும் பரம திருப்தி, சந்தோஷம். கேட்ட உடனே சந்தோஷம், கேட்ட மாத்திரம். அதுக்கப்புறம் குருவும் சம்மதம் அப்படின்னு சொன்னதும் அதை விட சந்தோஷமாம் தசரத மகாராஜாக்கு. ஏன்னா அவர் பார்த்துட்டு இருந்தார் இல்லையோ, அவர் நினைச்சுட்டு இருக்கிற சமயம் தான் குழந்தை ராமர் இப்படி சிடஜடான்னு வளர்ந்துட்டானே, வயசு 12 ஆயிடுத்து, இந்த ராமருக்கு கல்யாணம் பண்ணண்டாமோன்னு நினைச்சுட்டு இருக்கிறதா அந்த சமயம் விஸ்வாமித்ர முனிவர் யாக சம்ரக்ஷணத்துக்காக காரியார்த்தமாக ராமலட்சுமணரை கூட்டிட்டு போறார். அப்ப என்ன நினைச்சுட்டு இருந்தாரோ அது நிறைவேற போறதுன்னு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கூட்டிட்டு, சதுரங்க படையும் கூட்டிட்டு, எல்லாரையும் கூட்டிட்டு தசரத மகாராஜா வந்து ஜனக மகாராஜாவுடைய சன்னதியில எத்தினார். எத்தி அவருக்கு வேண்ட உபச்சாரம் எல்லாம் பண்ணி மேலும் அவ ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி சௌக்கியமா இருந்து அடுத்த நாளைக்கு கார்த்தால எழுந்து என்ன சொல்றாங்கன்னா யாகம் இன்னைக்கு பூர்த்தி, யாகம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ராத்திரி நம் அது கழிஞ்சு யாகம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த விவாக சடங்குகள் எல்லாம் வச்சுடலாம், தொடங்கிடலாம், ரொம்ப தீர்க்கம் தீர்க்கப்படுத்தண்டாம், டிலே பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும் சொல்லி எல்லாரும் யாகம் எல்லாம் நன்கு பூர்த்தி ஆனதும் இவாலாம் உட்கார்ந்து பேசுறான். பெரிய பெரிய ஆள்காரர் எல்லாம் உட்கார்றா, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், ஜனக மகாராஜா, தசரத சக்கரவர்த்தி, ராமச்சந்திரர், ராமலக்ஷ்மணர் போன்றவா எல்லாரும் இருக்கா சந்நிதியில. ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத இவ பேச தொடங்குறா. என்ன முதல்ல சொன்னார் அப்படின்னா, எனக்கு பதில வசிஷ்ட முனிவர் இல்லவா, அவர் தானே குரு, அந்த தசரத சக்கரவர்த்தியோட குலத்துக்கு, இக்ஷ்வாகு வம்ச குலத்துக்கே குரு யார் அப்படின்னா வசிஷ்டர் தான். வசிஷ்டர் எங்களுக்கு பதிலா சொல்லுவார்கள் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ல, அந்த வசிஷ்டர் சொல்ல தொடங்கினார். நேற்றுக்காதான் பார்த்தோம் இக்ஷ்வாகு குல எப்படி வந்தது அப்படின்னு, அது ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு சொல்லி விடுறேன். அது சொல்லிவிட்டு மேலும் ஜனக மகாராஜாவுடைய சரித்திரத்தையும் இன்னைக்கு அனுபவிக்கலாம். என்ன இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிறப்பு, முதல்ல பிரம்மாட்டமா இருக்க கூட அவர்கிட்ட இருந்து மரீச்சி அப்படிங்கிறவர் பிறந்தார். மரீச்சியுடைய புத்திரர் காஷ்யபன், காஷ்யபனுடைய புத்திரர் சூரிய பகவான், சூரிய பகவான் சூரிய பகவானுடைய புத்திரர் மனு அப்படிங்கிறவர், மனுடைய புத்திரர் இக்ஷ்வாகு. அப்ப இக்ஷ்வாகு வம்சம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எதனால அப்படின்னா பிரசித்தமானது. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தோம்னா எல்லாரையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை, ஆனா கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருப்பார். அதுல இருந்து நம்ம அட்லீஸ்ட் அவால இருந்தாலும் நம்மளுடைய குலம் எப்படி வந்தது அப்படின்னு நம்மளுடைய ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்ப இக்ஷ்வாகு வம்சம், இக்ஷ்வாகு யார்கிட்டேந்து வந்தாருன்னா மனுட்டேந்து வந்திருக்கார். இக்ஷ்வாகுடைய இக்ஷ்வாகு தான் முதல்ல அயோத்தியா ராஜாவை, அயோத்தியா நகரத்தை ராஜாவா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்ரீமானான லோக பிரசித்தன் அப்படின்னே சொல்றாரு, லோக பிரசித்தனான இக்ஷ்வாகுக்கு ஒரு புத்திரன் யாருன்னா குக்ஷி, குக்ஷியுடைய புத்திரன் பிகுக்ஷி, மகா தேஜஸ்வியான பிகுக்ஷிக்கு பாணன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். அந்த பாணனுக்கு அனரண்யன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் பிறந்தார். அனரண்யனுக்கு பிருது அப்படிங்கிறவர் பிறந்தார். பிருதுவுக்கு திரிசங்கு அப்படிங்கிற ராஜா, இந்த திரிசங்கு சரித்திரமும் நம்ம அனுபவிச்சிருக்கோம், அவர் பிறந்தார். திரிசங்குக்கு துந்துமாரன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். துந்துமாரனுக்கு யுவனாஸ்வன் அப்படிங்கிறவர் பிறந்தார். யுவனாஸ்வனுக்கு மாந்தாதா அப்படிங்கிறவர் பிறந்தார். மாந்தாத்தாக்கு சுசந்தி, சுசந்திக்கு சுசந்திக்கு அப்புறம் பிரசேனஜித், ரெண்டு பேர் பிறக்கிறார் அல்லவா. சுசந்திக்கு துருவசந்தியும் பிரசேனஜித் அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறார். அவளுக்கு பிரசித்தி பெற்ற துருவசந்திக்கு பரதன் அப்படிங்கிற புத்திரன் பிறக்கிறார் அல்லவா. இப்ப நம்ம இக்ஷ்வாகு கழிஞ்சா நேரா பரதன் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவார்கள். அந்த பரதன் பிறந்தார் யாருக்கு, துருவசந்திக்கு. அங்கேந்து பரதனுக்கு ஏதோ யுத்தமாகி திருப்பி தபஸ் பண்ண போனார். அந்த சமயம் அங்க போய் தீல காட்டு தீல பட்டு இல்லாம ஆயிடுறார் பரதர். அவ பரதனுக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு மனைவியும் கர்ப்பவதிகளா இருந்தா, மூத்த மனைவிக்கு ஏதோ சபத்னி, இன்னொரு பத்னி வந்து இன்னொரு பத்னியோடைய கர்ப்பம் கலைக்கிறதுக்காக விஷம் கொடுத்து விட்டா. இவரும் நேரா போய் அந்த விஷம் பருகின்ற அந்த மனைவி பிருகு வம்சஜனான சிவனன் அப்படிங்கிற பேரான அந்த மகர்ஷியை போய் ஹிமாலயத்துல போய் சரணம் அடைந்தார். அந்த பிருகு வம்சஜன்ட்ட இன்னொட்டு என்னோட எனக்கு குழந்தை, நல்ல குழந்தை வரணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி அழறா. அப்ப அந்த முனிவர் சொல்ற, புண்ணியவதி உனக்கு நன்னா நல்ல குழந்தை வருவா, அந்த விஷமே அந்த குழந்தைக்கு பூஷணமாக மாறும், நீ என்னை சரணம் அடைஞ்சே உனக்கு நல்ல புத்திரனே கிடைக்கும் அம்மா அப்படின்னு சொன்னதும் அப்படியே அந்த அவளுடைய பேர் என்ன அப்படின்னா காளிந்தி. அந்த காளிந்தி அம்மாவுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறார். ஏதோ விஷத்தினாலே, விஷம்னா கரம், அதனாலே விஷத்தை இல்லாம பண்ணி அந்த குழந்தை பிறந்ததே இல்லையோ, நல்ல சகரன் என்று பெயர் வைத்தாள். அந்த சகரனுக்கு அசமஞ்சன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அசமஞ்சனுக்கு அம்சுமான் அப்படிங்கிற புத்திரன் பிறக்கிறார். அம்சமானுக்கு திலீபன், திலீபனுக்கு பகீரதன், அவருக்கு ரகு அப்படிங்கிறவர் பிறந்தார். ரகோஸ்து புத்திரே தேஜஸ்வி, ரகுவுக்கு தேஜஸ்வியான பிரவிருத்தன் அப்படிங்கிற புத்திரன் உண்டானான். அவருக்கு சங்கணன் அப்படிங்கிற புத்தர், சுதர்சனுக்கு சங்கணன்டேந்து சுதர்சனன், சுதர்சனன்டேந்து அக்னிவர்ணன், அக்னிவர்ணன்டேந்து ஷீக்ரகன், ஷீக்ரகன்டேந்து மரு, அவர்டேந்து பிரசுஷ்ருகன், அவர்டேந்து அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜா பிறந்தார். அப்படி அம்பரீஷனுடைய புத்திரன் தான் நகுஷன், நகுஷனுடைய புத்திரன் நாபாகன், நாபாகனுடைய புத்திரன் அஜன், அஜமகாராஜாவுடைய புத்திரன் தான் தசரத மகாராஜா அப்படின்னு சொல்லி, தசரத மகாராஜாவுடைய புத்திரர் தான் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய அந்த சரித்திரத்தை நேற்றுக்கு விஸ்தாரமா கேட்டோம், இன்னைக்கு சுருக்கமா அனுபவித்தோம். மேலும் இதெல்லாம் கேட்டு விட்டு 71வது சர்க்கம் இன்னைக்கு அனுபவிக்கலாம். இந்த 71வது சர்க்கத்துல ஜனக வம்ச வம்சானு கீர்த்தனம், ஜனகர் எப்படி வம்சம், அவருடைய இத்தையும் வம்சம் நம்ம இக்ஷ்வாக வம்சம் பார்த்தோம், மேற்கொண்டு ஜனக வம்சம் எப்படி ஆகும்னு பார்க்கலாம். ஏவம் ப்ருவாணம் ஜனக பிரத்யுவாச கிருதாஞ்சலி ஸ்ரோதுமர்ஹசி பத்ரம் தே குலம் நஃபரிகீர்த்திதம். ஜனக மகாராஜா இதெல்லாம் வரிச்சேன் அப்படின்னு வசிஷ்ட முனிவர் சொல்றார். அதாவது எங்க ராம லக்ஷ்மணர்களுக்கு உங்களுடைய பெண்களை நாங்கள் வரணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும், இந்த வரணத்தை கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி பதில் சொல்றாராம். மேற்கொண்டு சஹ்குலம் பரிகீர்த்தித்தும் ஸ்ரோதும் அர்ஹசிதே பத்ரம், எங்களுடைய வம்சத்தையும் விஸ்தாரமா நாங்கள் சொல்றோம், அதை கேட்டு அருள் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜனக மகாராஜா அவருடைய குலத்தை சொல்ல போறார். இது எதுக்கு இவ்வளவு குலமெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒவ்வொருத்தருடையும் பேர் காதால கேட்டாலே மகத் புண்ணியம். ஏன்னா ஸ்ரீராமருடைய குலம் அல்லவோ அந்த குலத்துல, ஏன்னா ஒரு பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா அந்த குல பெருமை பார்க்கணும் அல்லவா. ஒரு சாதாரண நம்ம மனிதர்களே ஒரு விவாகம் பண்ணணும் அப்படின்னாலே அவ குலம் எப்படி, அவ எந்த கோத்திரம், என்ன நட்சத்திரம் எல்லாமே பாக்குறோம். அப்படி இருக்கிறத சாதா மனிதர்களே நம்ம பாக்கிறத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பாத்திருக்க மாட்டாரா? அப்ப ராமச்சந்திர பிரபு அப்படி ஒரு குலத்துல பிறந்திருக்காருன்னா இக்ஷ்வாகு குலம். சரி, ராமருக்கு ஒப்பிட்ட மாதிரி மகாலட்சுமி தாயார் ஒரு குலத்தை பார்த்திருக்கானா, அது இக்ஷ்வாகு வம்சம் அல்லவா, ஜனக வம்சம், ஜனக வம்சம். அந்த ஜனக வம்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயே ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம நான் இத்தையும் விஸ்தாரமா சொல்றேன். இந்த பேரெல்லாம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்னா, அந்த சீதா பிராட்டி பிறந்த அந்த வம்சம், அந்த வம்சம் யாருலேருந்து வந்ததுன்னு ஒவ்வொருத்தருடையும் பேரு கேக்க கேக்க கேக்க கேக்க அவ்வளோ மங்களம். அதனாலதான் விஸ்தாரமா இதெல்லாம் சொல்லியிருக்கார். பிரதானேகி முனி சிரேஷ்ட குலம் நிரவசேஷத வக்தவ்யம் குலஜாதேன தன்னிபோத மகாமுனேஹே. முனிவர்யா, சத்குலத்துல பிறந்தவனானனால கன்யகாதான கர்மம் பிரதானே குலம் நிரவசேஷத. இந்த சத்குலத்துல நாங்கள் பிறந்திருக்கோம், நீங்கள் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்திருக்கீர்கள் அதுக்கு ஒப்பான மாதிரி நாங்களும் சத்குலத்துல பிறந்திருக்கோம். அதை ஒன்னு விடாம நிரவசேஷத்தா ஒன்னு விடாம நான் சொல்றேன், நீங்க கேட்டு அருள் பண்ணுங்கோ. ராஜா பூத்ரிஷு லோகேஷு விஸ்ருதஸ்வேன கர்மணா நிமிஹ் பரம தர்மாத்மா சர்வசத்வவதாம்பரஹ. அப்போ ஜனக வம்சம் யாருலேருந்து தொடங்குறது அப்படின்னா, நிமி ராஜா, நிமி ராஜா. எதனால நிமி ராஜானா, நிமி ராஜாக்கு முன்னாடியும் அந்த குலம் இருந்திருக்கு, நிறைய பேர் இருந்திருக்கா, ஆனா நிமி ராஜா தான், நிமி ராஜால இருந்து தான் பிரசித்தி, விஸ்ருதா உலகம் பூரா தெரிய வருது நிமி ராஜாவை தான். அப்ப நிமி ராஜாலேந்து ஸ்வ புண்ணிய கர்ம பலத்தினால சகல சாத்விகர்களையும் வைத்து உத்தவனாம் நிமி ராஜா. சத்துவதாம் வரஹா, சகல சாத்விக முனிவர்களையும் வைத்து உத்தவனான நிமி மகாராஜா அதி தர்மிஷ்டனும் மூணு உலகங்களையும் பிரசித்தி அடைந்தவனும் ஆயிருந்தார். தஸ்ய புத்ரோ மிதிர் நாம மிதிலாயேன நர்மிதா பிரதமோ ஜனகோ நாம ஜனகாதப்யுதாவசுஹு. அந்த மிதிலா பட்டணத்தை முதல்ல பிரதம ஜனகஹா, முதல்ல ஜனகன், அதாவது முதல்ல பிறந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல ஜனகன் அப்படின்னு தெரியப்பட்ட மிதிலா பட்டணத்தை உண்டாக்கினாரா, அவர் தான் உண்டாக்கினார். அவருக்கு மிதிலா பட்டணத்தினால உண்டாக்கினாலே அவருடைய பேர் மிதி அப்படின்னு ஆயிடுது. அந்த மிதி அப்படிங்கிறவருக்கு, மிதிதான் அவருடைய புத்திரர். அந்த ஜனகன் அப்படிங்கிற ராஜாக்கு மிதி அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார் எடுத்துக்கலாம். மேலும் என்ன சொல்றார், உதாவ சோஸ்து தர்மாத்மா ராஜா வை நந்திவர்தனஹ நந்திவர்தன புத்திரஸ்து சுகேதுர் நாம நாமதஹ. நந்திவர்தனன் அப்படிங்கிற தர்மாத்மாவான ராஜா உதாசுவனுடைய புத்திரரா இருந்தார், பிரசித்தி பெற்றவர். அந்த நந்திவர்தனனுக்கு யாரு புத்திரர் அப்படின்னா சுகேதுஹு நாம, சுகேது அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். சுகேதோரபி தர்மாத்மா தேவராதோ மகாபலஹ தேவராதஸ்ய ராஜர்ஷே ப்ருஹத்ரத இதி ஸ்மிருதஹ. மகாபலசாலியும் தர்மாத்மாவுமான அந்த தேவராதன் சுகேதுவுடைய புத்திரர். அப்ப சுகேதுடைய புத்திரர் யாரு அப்படின்னா தேவராதன். அந்த தேவராதனுக்கு புத்திரன் யாரு, ப்ருஹத்ரதஹா இதி ஸ்மிருதஹா. ப்ருஹத்ரதன் அப்படிங்கிறவனாக்கும் தேவராதனுடைய புத்திரர். ப்ருஹத்ரதஸ்ய ஷூரோதூன் மகாவீர பிரதாபவான் மகாவீரஸ்ய திருதிமான் சுதிருதி சத்திய விக்ரமஹா. சூரனும் பிரதாபசாலியுமான அந்த ப்ருஹத்ரதனுக்கு ஒரு மகாவீரன் உண்டானாரா, அவருடைய பேரு தான் சுதிருதி அப்படின்னு பெயர். அந்த சுதிருதிக்குடைய சுதிருதியுடைய புத்திரன் யாரு, சுதிருதேரபி தர்மாத்மா திருஷ்டகேதுகு சுதார்மிகஹ திருஷ்டகேதோஸ்து ராஜர்ஷேஹே ஹயஸ்வைதி விஸ்ருதஹ. தர்மஸ்ரத்தையுள்ளவன், உத்தம தர்மானுஷ்டனமான அந்த திருஷ்டகேதுக்கு, திருஷ்டகேது தான் சுதிருதியுடைய புத்திரர். அந்த திருஷ்டகேதுடைய புத்திரன் யாரு, விஸ்ருதா ஹரியஸ்வஹா, ஹரியஸ்வன் அப்படிங்கிறவர் தான் திருஷ்டகேதுடைய புத்திரன். ஹரியஸ்வஸ்ய மறு புத்திரோ மரோ புத்திர பிரதிந்தகா, பிரதிந்தகஸ்ய தர்மாத்மா ராஜா கீர்த்திரதசுதா. மரு வந்து ஹரியஸ்வனுடைய புத்திரர். அந்த மருவுடைய புத்திரர் யாருன்னா பிரதிந்தகா மரோ புத்திர, பிரதிந்தகன் அப்படிங்கிற புத்திரர். அந்த பிரதிந்தகனுக்கு கீர்த்திரதன் அப்படிங்கிற ஒரு புத்திரர் உண்டானார். புத்திர கீர்த்திரதஸ்யாத தேவமீதை விஸ்மிருத தேவமீதஸ்ய விபுதோ விபுதஸ்ய மகீந்திரகா. அதுக்கப்புறம் தேவமீடன் அப்படிங்கிற தெரியப்பட்டவரான கீர்த்திரதனுடைய புத்திரன். அந்த தேவமீடனுக்கு விபுதன் அப்படிங்கிற புத்திரன் உண்டானார். அந்த விபுதனுக்கு மகீந்திரகன் அப்படிங்கிற புத்திரன். மேலும் மகீந்திரகசுதோ ராஜா கீர்த்திதாதோ மகாபலஹா கீர்த்திராஜஸ்ய ராஜர்ஷேஹே மகாரோமாவிஜாயத. மகாபலவானான கீர்த்திராஜன் அப்படிங்கிற அந்த ராஜாக்கு இந்த விபுதகன் அப்படின்னு சொன்னோமே, மகீந்திரகன் அல்லவோ புத்திரன், விபுதனுடைய புத்திரன். அந்த மகீந்திரக புத்திரன் தான் கீர்த்திராதன் அப்படிங்கிற ராஜா. மகாரோமா ராஜர்ஷேஹே கீர்த்திராதஸ்ய வியஜாயத. மகாரோமா அப்படிங்கிற ஒரு ராஜர்ஷியாக்கும் கீர்த்திராதனுடைய புத்திரி புத்திரன். மகாரோமணஸ்து தர்மாத்மா ஸ்வர்ணரோமா விஜாயத ஸ்வர்ணரோம்னஸ்து ராஜர்ஷேர் ஹர்ஸ்ரோமா விஜாயத. தர்மாத்மாவான மகாரோமனுக்கு யார் புத்திரன்னா ஸ்வர்ணரோமன் அப்படின்னு பெயர். அந்த ஸ்வர்ணரோமனுக்கு யார் புத்திரர், ஹரஸ்வரோமர்னு பெயர். இந்த ஹரஸ்வரோமரெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம், ஒரு சரித்திரத்திலையும் இருக்கும். அப்படி ஹரஸ்வரோமா மகர்ஷி பிறந்தார். அவருக்கு யார் புத்திரன் அப்படின்னா, அவருக்கு ரெண்டு புத்திரர்களாம். தஸ்ய புத்திர துவயம், துவயம்னா ரெண்டு. புத்திர துவயம் ராஜ்யோ தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹ ஜேஷ்டோஹமனஜோ பிராதா மம வீர குஷத்வஜஹ. அந்த தர்மஜ்ஞனுக்கு ரெண்டு புத்திரர்களாம், மூத்தவன் நான், ஜேஷ்டஹா அஹம். அந்த ஹ்ரஸ்வ ரோமருக்கு புத்தர் யாருன்னா நான் தான். ரெண்டு பேர் சொன்னேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கார், நான் மூத்தவன், ஜேஷ்டஹா அஹம், மூத்தவன் நான், என்னுடைய கூட பிறப்பு அனு பிராஸ்தா தம்பி, வீரஹா குஷத்வஜா, வீரனான குஷத்வஜன் என்னுடைய தம்பி என்று சொல்றார். மாம் து ஜேஷ்டம் பிதா ராஜே சோபிஷிச்ய நராதிபா குஷத்வஜம் சமாவேஷ்ய பாரம் மைவனம் கதா. அப்பாவும் ராஜாவுமான அவர் என்ன பண்றார், நான் அல்லவோ மூத்தவன், அதனால எனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டா, பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜ்யபாரம் எனக்கு தந்துவிட்டார். எப்பவுமே பொதுவா மூத்தவனுக்கு தானே ராஜ்யபாரம், சோ நீ பாத்துக்கோ கொங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா என்கிட்ட ராஜ்யபாரத்தை தந்துட்டு மேலும் குஷத்வஜன் தம்பி வந்து நன்னா பரணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தபஸுக்கு போயிட்டார். விருத்தே பிதரி ஸ்வர்யாதே தர்மேன துரமாவஹம் பிராதரம் தேவசங்காஷம் ஸ்நேஹாத்வஷ்யம் குஷத்வஜம். என்னுடைய அப்பா வயசாயி, விருத்தே பிதரி ஸ்வஹாயாதே, ரொம்ப வயசாயி, அப்பா வந்து ஸ்வர்க்கம் அடைஞ்சதும் தேவதுல்யமான என்னுடைய தம்பி குஷத்வஜன் ரொம்ப அன்போட ராஜ்யபாரத்தை எடுத்திருந்தார் தர்மப்படி. ஒரு சாயமானதும் சாங்காஷ்யாத் புராத் அப்படின்னு, சாங்காஷம் அயோத்தியா புரி சொல்றோமே அதே மாதிரி இன்னொரு புரி சாங்காஷ்யபுரி, அங்கேத்த ராஜாவாக்கும் யாரு, சுதன்வான் அப்படிங்கிற ராஜா. அவர் வீரியவான அந்த ராஜா என்ன பண்றார், மிதிலாவை வளர்ச்சி கட்டி என்ன பண்ணிடலாம், மிதிலாவை நம்மளுடைய கைவசமாக்கிடலாம். அதானே முன்னாடி எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் எதுக்கு யுத்தம் பண்ணா, எனக்கு உங்க ஏரியா வேணும், எனக்கு இந்த ஏரியா வேணும் அப்படின்னு பண்றா. இப்பவும் அதானே நடந்துட்டு இருக்கு இல்லவா லோகத்துல, இந்தியாவை வேணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் மத்த ராஜ்யத்திலேருந்து அவளும் அடிச்சுக்கிறா, எனக்கு இந்த ராஜ்யம் வேணும், இந்த சொத்துக்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு, எல்லாமே தனக்கு வசப்படுத்திக்கிறதுக்காக தானே பிரச்சனையே, எல்லாம் பகவானுடையது, உனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பிரச்சனையே வராது. அப்ப யுத்தம் ஏற்படுறதெல்லாம் இதனாலதான். எதுக்கு சொல்லிட்டு வந்தேன், அந்த சுதன்வான் அப்படிங்கிற ராஜா மிதிலாவை வளைஞ்சானாம், அவரோதகா ஆகதா, வளைச்சு கட்டினார். எதுக்கு, மிதிலா ராஜ்யத்தை தனக்கு தனக்கு வருஷத்துக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், மிதிலா ராஜ்யத்துல இருக்கவா சும்மா விட்டுடுவாளோ, ராஜா ராஜா யாரு, இந்த குஷத்வஜனும் இவர் இவரும் இருக்க, அண்ணாவும் ஜனக மகாராஜாவும் இருக்க, அப்ப என்ன சும்மா விட்டுருவாடா அப்படின்னா யுத்தம் ஏற்பட்டது. சஜமே பிரேஷயாமாச சைவம் தனுரனுத்தமம் சீதா கன்யாச பத்மாட்சி மஹ்யம் வைதீயதாமிதி. அப்போ அப்பதான் என்னாச்சு, சிரேஷ்டமான சிவதனுசு படைச்சுடுத்து, சிவதனுசும் பத்மநேத்திரையான பத்மாட்சி சீதா கன்யா, பத்மநேத்திரைலவா பத்மம் தாமரை, எதற்காக தாமரை இங்க ஒப்பிடுறா, எது எடுத்தாலும் தாமரை தான் அல்லவோ. தாமரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது சளியில தான் இருக்கும், ஷேர்ல தான் இருக்கும், ஆனா அது வெளியில வந்து அழகா தாமரை மலர்ந்து இருக்குமே, அந்த தாமரை பார்த்தாலே நம்ம மனசும் மலரும், அப்பேற்பட்ட தாமரை. அதாவது நம்ம இந்த கலி யுகத்துல இருந்துண்டு கல்மஷ சித்தத்துல இருக்கக்கூடவா கூடயே சஞ்சாரம் பண்ணிட்டு நம்ம தாமரை ஆட்டமா இருக்கணும், அதாவது உள்ளுக்குள்ளதான் எல்லாமே, அந்த உள்ளம் வந்து ரொம்ப தூயமா இருந்துடுது அப்படின்னா பிரகாசம் அடையும், எதுவும் நம்மளை பற்றாது அப்படின்னு எடுத்துக்கலாம். கமல பத்ராட்ச பத்ரம், பத்ரம்னா என்னது, இலைன்னு அர்த்தம். அந்த தாமரை இலையில ஒரு ஜலத்தை விட்டு அதை ஒட்டி பிடிக்காது, அப்படியே சஞ்சாரம் பண்ணிவிடும், அந்த ஜலம் கீழே விழுந்துடும். அப்ப எதுவுமே பிடிப்பில்லாமல் எது வந்தாலும் போனாலும் நம்ம மனசு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும், எடுத்துட்டு அதுக்குள்ளேயே வச்சுக்கும், அதுதான் நம்மளுடைய பிரச்சனையே உலகத்துல. அந்த உள்ள வச்சுக்காம அதபடியா விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, உள்ளம் எம்டியா வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சாந்தம் தான், சாந்தி அடையுமோ. நம்ம உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ சங்கடங்களும் சந்தோஷம் வந்தாலும் எடுத்துப்போம், துக்கமும் வந்தாலும் எடுத்துப்போம், அதுக்குள்ளேயே ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டோரேஜ் எம்டி ஆக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். எதுவும் நம்ம மனசுக்கு ஆத்மாக்கு இல்லையே, சரீரத்துக்கு பெற்றுறது. அதனால சரீரத்தை விட்டு சரீரம் வந்தா என்ன வந்தா வந்துக்கட்டும், என்ன வந்தா போய்க்கட்டும் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அதுக்கு எதுக்கு சொல்லிட்டு வந்தேன். இவா வந்து சிரேஷ்டமான சிவதனுசு கிடைச்சு கொடுத்து, பத்மநேத்திரையான கன்னிகா ஆன சீதாதேவியும் எனக்கு கிடைச்சு கொடுத்து, அந்த அந்த சரித்திரம் தான் இது அப்படின்னு சொல்லி எனக்கே கிடைக்கட்டும், அதாவது இந்த சிவதனுசும் சீதாதேவியும் எனக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு தூதர்கள் முகமா எனக்கு கிடைச்சது. தஸ்யா பிரதானா பிரம்மர்ஷே யுத்தாசீன்மயா சஹ சஹதோபிமுகோ ராஜா சுதன்வாதுமயாரணே. பிரம்மர்ஷே, ஒரு யுத்தம் உண்டாச்சு, அந்த யுத்தத்துல சுதன்வா ராஜா பண்ணினாரு இல்லையோ, அந்த யுத்தத்துல என்னால, அதாவது ஜனக மகாராஜாவால கொல்லப்பட்டார். ஹதஹா, அதாவது நான் வந்து அந்த சுதன்வா அப்படிங்கிற ராஜாவை வதம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஏன்னா மித்திலாபுரியை அடக்க வந்தாளே இல்லையோ, அதனால யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணிவிட்டேன். நிஹத்யம் தம் முனி சிரேஷ்ட சுதன்வானாம் நராதிபம் சாங்காஷே பிராதனம் வீரம் அப்யசிஞ்சம் குஷத்வஜன். முனிவர்யா, அந்த சுதன்வான அப்படிங்கிற ராஜாவை கொன்றதுக்கு பிறகு வீரனான என்னுடைய தம்பிய என்ன பண்ணினேன், அந்த சாங்காஷ்யம் அப்படிங்கிற நகரம் இருக்கே இல்லையோ, அவர் அந்த நகரத்துல அந்த புரியிலேருந்து தானே இவர் வந்தார் சுதன்வன். அந்த அங்க அப்ப ராஜா யாரு, இந்த ராஜா போயிட்டாருன்னா அடுத்த ராஜா யாரு அப்படின்னா என்னுடைய தம்பிய குஷத்வஜனை அந்த சாங்காஷ்யம் அப்படிங்கிற ராஜ்யத்துல நான் வாழ வச்சேன். இப்போ அந்த குஷத்வஜன் சாங்காஷ்யம் அப்படிங்கிற புரியை ஆண்டுண்டு வர்றார். கனியானேஷமே பிராதா அஹம் ஜேஷ்டோ மகாமுனே ததாமி பரமப்ரீதஹ வத்வௌதே முனி புங்கவ சீதாம் ராமாய பத்ரந்தே ஊர்மிணாம் லக்ஷ்மணாய ச. ஹே முனிவர்யா, நான் வந்து அந்த குஷத்வஜனும் அந்த சந்நிதியில இருந்தாராம். இவர்தான் என்னுடைய தம்பி, நான் தான் மூத்தவன். அப்பேற்பட்ட எங்களுடைய வம்சத்தை பத்தி சொன்னேன். எங்களுடைய கன்யகாமாரான வத்வௌ அப்படின்னா என்னுடைய குழந்தைகளான சீதாவை சீதாம் ராமாய ஊர்மிளாம் லக்ஷ்மணாய ச. சீதாவை ஸ்ரீராமருக்கு கொடுக்கிறேன், ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு அதி சந்தோஷத்தோட நான் பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். தே பத்ரம், இதற்கு நீங்கள் சம்மதம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ இங்க என்ன, இந்த ஸ்லோகத்துல என்ன நடக்கிறது, ததாமி பரம பிரீதோ வத்வோ தே முனி புங்கவ சீதாம் ராமாய பத்ரம் தே ஊர்மிளாம் லக்ஷ்மணாய ச. இங்க வரணம் ஏற்பட்டு விடுறது. இந்த குலத்தை குலம் பரம்பரை எல்லாம் சொல்லிட்டு வந்து இந்த வரணம் ஜனக மகாராஜாவும் வரணம் பண்ணிண்டார். வீஜிஷுல்காம் மம சுதாம் சீதாம் சுரசுதோபமாம் விதீயாம் ஊர்மிளாம் சைவ த்ரிததாமீன சம்சயஹ. என்னுடைய புத்திரியை சீதாதேவியை வீரியசுல்கர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் பிரதிஜை எடுத்திருக்கேன். அதனால அவள் எப்பேற்பட்டவள், சுரசுதோபமம், திவ்ய கன்னியர்கள் எல்லாம் இப்படி இருப்பா, தேவஸ்திரிகள் எல்லாம் இப்படி இருப்பா, அதே மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய புத்திரியான சீதாதேவியை ஒரு வீரியசுல்கனுக்கு கொடுப்பேன் என்ற பிரதிஜை இருந்தது. அதனால ஸ்ரீராமருக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது குழந்தை த்விதீயாம் ஊர்மிளாம் ச, ஊர்மிளையும் நான் லக்ஷ்மணனுக்கு கொடுக்கிறேன் என்று த்ரிஹி ததாமி, த்ரிவித கரணங்களாலையும் மூணு விதமான கரணங்களாலையும் நான் கொடுத்தேன், விவாகம் பண்ணி கொடுக்கிறேன், இதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு வாக்குறுதி வாக்கு கொடுக்கிறார். சத்தியம் பண்ற மூணு வாட்டி சொல்ற. எதுக்கு, வீர சுல்காம் மசுதாம் சீதாம் சுரசுதோபமாம் திதீயாமூர்மிளாம் செய்வ திருதாமின சம்சயா அப்படின்னு மூணு வாட்டி சொல்லி அங்க வந்து சொல்லி அந்த சத்தியத்தை சொல்லிவிடுறார் ஜனக மகாராஜா. அப்போ ராம லக்ஷ்மணயோ ராஜன் கோதானம் காரயஸ்வ பித்ருகாரியம் ச பத்ரம் தே ததோ வைவாஹிகம் குரு. மகாராஜா ஸ்ரீ லக்ஷ்மணர்களுக்கு இப்படி விவாகம் ஏற்பட போறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிண்டாச்சு. அங்க சம்மதமும் ரெண்டு பேருக்கும் சம்மதம், பரிபூர்ண சம்மதம் அப்படிங்கறதுனால இனிமே என்னது, கல்யாணம் தான். சீதாராமருக்கும் ஊர்மிளா லட்சுமணருக்கும் கல்யாணம் தான். அதுக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க, சட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிட முடியும். அதுக்கு முன்னாடி பூர்வாங்கமான பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணுங்க. ஸ்ரீ ராமலட்சுமணர்களுக்கு வேண்டின கோதானம், விவாகத்துக்கு முன்னாடி பூர்வ அங்கமான பிரம்மச்சரிய சமாவர்த்தனத்தையும் பண்ணுங்கோ. மேலும் பித்ருகாரியம் ச, பித்ரு தேவர்களுக்கு பண்ண வேண்டின நாந்தி ஸ்ராத்தம் போன்ற வைதிகமான கிருத்தியங்கள் எல்லாம் பண்ணிங்கோ. அது பண்ணிவிட்டு விவாக கிருத்திய வைவாகிகம் குரு பத்ரம் தே, அதுக்கப்புறம் விவாக கிருத்தியத்தையும் பண்ணி பிரசாதிங்கோ, அருள் பண்ணுங்கோ என்று சொல்லி, மகாஹ்யத்ய மகாபாஹோ திருத்தீயே திவசே விபோ ஃபல்குன்யாமுத்தரே ராஜன் தஸ்மின் வைவாகிகம் குரு ராமலக்ஷ்மணயோரர்த்தே தானம் காரியம் சுகோதயம். மகாபாகுவா இருக்கக்கூடிய இன்னைக்கு மகாபாகுவோன்னு கூப்பிடுறா. இன்னைக்கு என்னது மகாஹி, இன்னைக்கு மகம் நட்சத்திரம். இன்னையிலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் பல்குனி அப்படிங்கிற நட்சத்திரம், அது கழிஞ்சு உத்தரம் நட்சத்திரத்துல இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ராஜா ஸ்ரீலா ராமலட்சுமர்கள் கிட்ட இந்த சங்கதியை சொல்லுங்கோ, இந்த ராமலட்சுமர்களை எங்களுக்கு தானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்லி இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்றார். இப்ப என்னது அப்படின்னா, சிம்பிளா சொன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம இந்த பாஷையில எடுத்துக்கலாம். இந்த யுகத்தில் உண்டான பாஷை, அந்த காலத்துல குல பாரம்பரியத்தை சொல்லி ரெண்டு பேரும் சம்மதம், எந்த விக்னமும் வராமல் இருக்கிறதுக்காக அவ குலங்கள் எல்லாம் பேர் சொல்லி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமாக விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் என்ற சத்தியத்தையும் சொல்லி, அதுக்கு பூர்வாங்கமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி, கோதானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி, பிதிருகாரியங்களையும் பண்ணி விவாகத்துக்கு சஜ்ஜமா இருக்கணுமே இல்லையோ, எந்த குறைவும் இருக்கப்படாது. அந்த விவாகம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் எந்த இதுவும் பண்ணப்படாது. அது கழிஞ்சு அந்த ரெண்டு குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் விஸ்தாரமா, அதுல எந்த பிழையும் வரப்படாதே. அப்போ பார்த்து பார்த்து பார்த்து கண்ணு கருத்துமா பண்ணணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் அதே சமயம் வேகம் பண்ணிடணும், சட்டுன்னு பண்ணிவிடணும் அப்படிங்கறதுனாலே இவ ரெண்டு பேரும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த சர்க்கத்தை பூர்த்தி. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே ஏகசப்த தினமஸ்ஸர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் அடுத்த சர்க்கத்துல பரத சத்ருகர்களுக்கு குஷத்வஜ கன்யர்களை வரிக்கிறார், அதாவது குஷத்வஜர்களுடைய குழந்தைகளை வரணம் பண்றது. ஏன்னா கோதான கிரியையும் போன்ற விஷயங்கள் நாளைக்கு அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கழிஞ்சதும் சீதாராம கல்யாண வைபவம் தான். இந்த ராமருடைய சரித்திரம் ஏதோ முடிய போறது கொஞ்ச நாள்ல. இந்த பாலகாண்டம் அப்படிங்கிற முதல் காண்டம் பூர்த்தியாக போறது. இந்த பாலகாண்டத்துல என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கறத பல விஷயங்கள், ராமரை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், ராமர் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணாலும் அந்த இடத்தினுடைய விஷயங்கள், அவருடைய குருவுடைய விஷயம், அவருடைய பாரம்பரியம் எப்பேற்பட்டது, அவர் எப்படி சீதாதேவி எடுத்திருந்தா, தனுர்பங்கம் எப்படி அப்படின்னு விஸ்தாரமா பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்தோம். இதனால என்ன நம்மளுக்கு பலன் அப்படிங்கறதும் சொல்லி பூர்த்தி பண்ணி விடுறேன். என்ன பலன், ஏதோ ராமான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே பெரும் பலன் அப்படிங்கிறார். பாபநாசம் சிவன் அவருடைய கீர்த்தனத்துல ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகந்திடுமே, சீதா ராமனை கண்ணால் காண்போமின்றே பிறந்த பயன் அடைவோம். ராமனை பஜித்தாலே நோய்வு அனைத்தும் நோய்களும் பறந்து சென்றுடுமா, சஞ்சலம் எல்லாம் அகன்றிடும். அதே மாதிரி சீதாராமரை கண்ணால பார்த்தால் இன்னைக்கே பார்ப்போம், இந்த கண் படைத்த பயன் பகவானை பார்க்கறதுக்கு தானே. அப்ப இப்பவே நொடி நொடி தவறாம அந்த சீதாராமரை இன்றே பார்ப்போம், பார்த்தனா உனக்கு என்ன பலன், பிறந்த பயன் அடைவோம். பிறந்த பயன் என்னது, சீதாராமரை பார்க்கறது, நம் கண்ணால பார்க்கறது, மனசால பார்க்கறது. துன்பமோடின்பம் கலர்ந்தது பிரபஞ்சம், துன்பமோடின்பம் கலர்ந்தது பிரபஞ்சம், வெயிலில்லையே நிழலில் இன்பமும் உண்டோ, துயரில்லையில் ஐயனை நினைப்பாருண்டோ, துயரில்லையில் ராமனை நினைப்பாருண்டோ, சோதனை தீயில் புடமிடுவார் துன்பமோடின்பம். துன்பத்தோட இன்பமும் கலந்ததுதானே பிரபஞ்சம், எப்படி அழகா சொல்ற. அப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்துல வெயில் அப்படிங்கறது சுடும் இல்லவா, அந்த சூடு நன்கு நம்மளுக்கு அனுபவிக்கணும், இல்லைன்னா அந்த சூடு வந்து அது சுடுறது அப்படின்னு தெரியணும்னா மழை இருந்தாதான். வெயில் இருந்தாதானே மழைக்கு இன்பம், இல்லைன்னா மழையே பெஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும். இப்ப வெயிலும் நிழலும் வேணும், ரெண்டுமே வேணும். சந்தோஷமாகவே எப்பவும் இருந்தா துக்கத்தினுடைய அந்த சந்தோஷத்தினுடைய அந்த மரியாதை நம்மளுக்கு தெரியாது, அதுக்குண்டான மதிப்பு தெரியாது. துக்கம் இருந்து சந்தோஷம் வரத்துதான் அதுக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம். அதான் சொல்ற துயர் இல்லையே ஐயனை நினைப்பாருண்டோ. நம்மளுக்கு ஒரு துக்கம் இல்லாட்டா ராமரை நினைப்போமா, ஐயனை நினைப்போமா? சந்தோஷமா எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னா நம்ம மறந்துடுவோமே பகவானை. ஏதோ ஒரு குறை இருந்தாதானே பகவானை போறோம். அந்த குறையும் இல்லாத கோவிந்தனை பாக்கிறதுக்கு குறையொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவானே எனக்கு நீ மட்டும் போதும் அப்படிங்கறது வேற நிலை. ஆனா சாதாரண பாமரர்கள் அப்படின்னா பகவானை நாடி போற அப்படின்னா ஏதோ திருப்பி பக்தி இல்லை அப்படிங்கறதும் ஒரு குறைதானே. பக்தி வேணும் அப்படின்னு பகவானை போய் சரணம் அடையறதும் அது ஒரு குறைதான். அப்ப துயர் இல்லையே ஐயனை நினைப்பார் உண்டோ. அவர் வந்து சோதனை தீயில போடுவார். தீ அப்போ அப்பேற்பட்ட சீதாதேவிக்கும் ராமருக்கும் வராத துக்கமா என்ன? அப்பேற்பட்ட துக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு நம்மளை வந்து பகவான் போடுவார். அப்படி போட்டாலும் சோதனை தீயில் புடமிடுவார், இறங்கி தூக்கி எடுத்த ஆனந்தம் அளித்திடுவான். சோதனை தீயில போடுவார் பகவான், ஆனா அவரே இறங்கி வந்து கைய பிடிச்சுண்டு தூக்கிட்டு போறான் பகவான் அப்படின்னு சொல்லி அவன் நாமாமிரதம் செவிக்கி திவ்ய ஓஷதம், அவன் நாமாமிரதம் பிணிக்கி திவ்ய ஓஷதம், ஹரே ராம் ராம் ராம் சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் ராம் ராம் சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் ராம் ராம் சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் ராம் ராம் சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் ராம் ராம் சீதா ராம் ராம் ராம் ராம் ராம் ராம், இன்று ராமனே பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகஞ்சிடுமே, சீதா ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். அந்த பிறந்த பயனே இன்னைக்கே அடைஞ்சிடுவோம் அப்படின்னு ராமநாமத்தை சொன்னாலே போதும் காதுக்கு திவ்ய ஔஷதம். அந்த ஔஷதம் உள்ள போயிட்டது வச்சுக்கோங்களே, எந்த துக்கமும் நம்மளை தீண்டாது என்று சொல்லி அந்த ராம சீதாவுடைய கல்யாண வைபவம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவளுடைய குலத்தை நன்னா விஸ்தாரமா பார்த்தோம். அப்ப அந்த ராமருடைய இவா ரெண்டு பேரும் குலத்தின கேட்டதுனாலே ராமன் சீத்தையை கேட்டானாலே நம்மளுக்கு ஔஷதமா இருக்கு அப்படின்னா அவருடைய சரித்திரத்தை ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, எப்பேற்பட்ட ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்க. எப்பேற்பட்ட சரித்திரம் மேற்கொண்டு நாளைக்கு பரதருக்கும் சத்ருக்னருக்கும் எப்படி வரணம் ஏற்படுறது அப்படிங்கிற வைபவத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். சுவஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீ மஹீஷாஹ, கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, காலே வர்ஷது பர்ஜன்யஹ ப்ருதவீ சஸ்ய ஷாலினி, தேசோ யும் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரினஸ் சந்து புத்ரினஸ் சந்து பௌத்ரினஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதக நாசனம் ஷ்ருண்மன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மண ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதவே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ் பதயே நமஹ யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே விருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்ணவே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாங்க்மதோ வஜ்ரதரஸ்யேத அதிதிர் மங்களம் ப்ராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணுரமித தேஜதஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயசாகராத்வீபா வேதாலோகா திசஷ்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.